மகரிஷிக்கு இந்த அனுபவம் 16 வயது பாலகனாக இருந்தபோதே நிகழ்ந்தது. பிற்காலத்தில் அதனை அவரே பின்வருமாறு விளக்குகிறார். மதுரையை முற்றிலும் விட்டு புறப்படுவதற்கு சுமார் 6 வாரம் முந்தியிருக்கலாம். அப்போதுதான் என் வாழ்க்கையில் அந்த மகத்தான மாறுதல் நடந்தது. திடீர் நிகழ்ச்சி அது. சிற்றப்பா வீட்டின் முதல் மாடியில் ஒரு நாள் தனியாக உட்கார்ந்திருந்தேன். வழக்கமான ஆரோக்கியத்துடனேயே இருந்தேன். வியாதி என்ற எதுவும் ஒருபோதும் வந்ததில்லை. அன்றும் உடம்புக்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் திடுதிடுப்பென்று ஒரு மரண பயம் அழுத்தமாக கவ்வியது. நான் செத்துவிடப் போகிறேன் என்ற உணர்ச்சி உண்டாயிற்று. ஏன் அப்படி தோன்றிற்று என்பதற்கு விளக்கம் சொல்வதற்கு இல்லை. எனக்கே அத்தருணம் அதை விளக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. அவ்வாறு பீதி கொள்ள காரணம் ஏதும் உண்டோ என்று கண்டுபிடிக்கவும் தோன்றவில்லை. சாகப்போகிறோம் என்று தோன்றிய உடனே அதை பற்றி மேலே என்ன செய்ய வேண்டும் என்பதிலே எண்ணம் போய்விட்டது. மருத்துவரிடமோ பெரியவர்களிடமோ அல்லது நண்பர்களிடமாவது ஆலோசனை கேட்க வேண்டுமென்றோ கொஞ்சமேனும் எனக்கு தோன்றவில்லை. தனக்குத்தானே பிரச்சனையை அங்கே அப்போதே தீர்த்து கொள்ள எண்ணம் விளைந்தது. மரண பயத்தின் அதிர்ச்சியில் மனம் உள்முகமாக திரும்பியது. மானசீகமாக வார்த்தைகளால் கோத்தமைக்காமல் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், சரி, இப்போது சாவு வந்துவிட்டது. வரட்டுமே, சாவு என்றால் என்ன? செத்துப்போவது எது? இந்த உடம்புதான் மடிந்து போகிறது. உடனே சாவு காட்சியை ஒரு நாடகம் போலவே செய்து பார்த்து கொண்டேன். கை கால்களை நீட்டிக்கொண்டு விரைப்பாக வைத்து கொண்டேன். சவம் விரைத்து கிடப்பது போல. இந்த ஆராய்வை மேலும் தத்ரூபமாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பிணைத்தைப் போல பாவித்து கொண்டேன். மூச்சை விடாமல் அடக்கிக் கொண்டேன். தப்பித்தவரை கூட சப்தம் இல்லாதவாறு உதடுகளை இறுக அழுத்திக் கொண்டேன். நான் என்ற சொல்லோ வேறெந்த வார்த்தையோ வந்துவிடக்கூடாது என்பதே எனது உத்தேசம். தனக்குத்தானே மௌனமாய் கூறிக்கொண்டேன், சரி, இந்த உடம்பு செத்துவிட்டது. இந்த விரைத்த கட்டையை பாடையில் கட்டி மயானத்திற்கு எடுத்து போய் எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். ஆனால் இந்த உடம்பின் சாவோடு நானும் செத்துப்போய்விட்டேனா? நான் என்பது இந்த உடல்தானா? உடல் மௌனமாக செயலற்ற ஜடமாக இருக்கிறது. ஆனால் ஜீவஸ்வரூபம் என்ற ஒன்றின் முழு சக்தி வீச்சும் தெரிகின்றதே. உடம்புக்கு பிரிதாக எனக்குள்ளேயே நான் என்ற ஒளி அலையை உணர முடிகிறதே. ஆகவே நான் என்பது சரீரத்தை கடந்த ஒரு உணர்வு. ஜடமான உடம்பு சாகிறது. ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஜீவ ஆன்மாவை சாவு தீண்ட முடியாது. அந்த சாவில்லாத ஆன்மாவே நான் என்று தனக்குத்தானே புரிந்து போயிற்று. இது புத்திபூர்வமாய் எழுந்த எண்ண வரிசை அல்ல. ஒரு வாதமும் இல்லாமல் உடனுக்குடன் கண்டுகொண்ட பரம சத்தியம்.